காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை, நியூட்ரான் எலக்ட்ரான் உன் இலக்கங்களில் மொத்தம் எத்தனை, உன்னை நினைத்தால் திசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை. ஐயோ சன சன ஒரே வினா, அழகின் மொத்தம் நீயா, நீ நியூட்டன் நியூட்டன் விதியா, உந்தன் நேசம் நேசம் எதிர்வினையா, நீயா இரவில் மேல் திரட்டிய புன்னகையா, அழகில் மொத்தம் I'm gonna go.